மணி துளி போகுது மார்பின் வேகம் கூடுது மனமோ ஏதோ சொல்ல வார்த்தை தேடுது கண்ணெல்லாம் நீயே தான் நிற்கின்றாய் விழியின் மேல் நான் கோபம் கொண்டு இமை மூடிடு என்று நகரும் நொடிகள் தசையடி போலே முதுகின் மேலே விழுவதினாலே வரி வரி கவிதை எழுதும் வலிகள் எழுதா மொழிகள் எனது கடல் போல பெரிதாக நீ நின்றாய் சிறுவன் நான் சிறு